தண்ணியிலே மானம்மா, கரையிலே மீனம்மா, என்ன சொல்ல எங்கள் வாழ்க்கை காரல் நீரம்மா, என்ன சொல்ல எங்கள் வாழ்க்கை காரல் நீரம்மா, தண்ணியிலே மானம்மா, தரையிலே மீனம்மா, என்ன சொல்ல எங்கள் வாழ்க்கை காரல் நீரம்மா, என்ன சொல்ல எங்கள் வாழ்க்கை காரல் நீரம்மா. நடுங்கும் காடா விளக்காயானது வாழ்க்கையம்மா, விதி காட்டிய பாதையில் ஓட்டை படகு போகுது பயணமம்மா. காத்துக்கு நடுங்கும் காடா விளக்காயானது வாழ்க்கையம்மா, விதி காட்டிய பாதையில் ஓட்டை படகு போகுது பயணமம்மா. அம்மம்மா குழந்தை கையில் விளையாடும் கோழி முட்டைதான் எங்கள் வாழ்க்கையம்மா. தண்ணியிலே மானம்மா, தரையிலே மீனம்மா, என்ன சொல்ல எங்கள் வாழ்க்கை காரல் நீரம்மா. பச்சை குழந்தையின் ஒரு கால் நடனமம்மா, இங்கு ஒவ்வொரு நாளும் ஊசி முனையிலே உயிரின் பயணமம்மா. உச்சி மூங்கிலில் பச்சை குழந்தையின் ஒரு கால் நடனமம்மா, இங்கு ஒவ்வொரு நாளும் ஊசி முனையிலே உயிரின் பயணமம்மா. ஆறாது ஆறாது அழுதாலும் தீராது, அந்த விதி வட்ட கம்பியினுள்ளே வளர்ந்தோம் வளர்ந்தோம் தினமும் நாங்களம்மா. தண்ணியிலே மானம்மா, தரையிலே மீனம்மா, என்ன சொல்ல எங்கள் வாழ்க்கை காரல் நீரம்மா, என்ன சொல்ல எங்கள் வாழ்க்கை காரல் நீரம்மா. தண்ணியிலே மானம்மா, தரையிலே மீனம்மா, என்ன சொல்ல எங்கள் வாழ்க்கை காரல் நீரம்மா, என்ன சொல்ல எங்கள் வாழ்க்கை காரல் நீரம்மா.